సంపూర్వంతరాయ నమః. శివగ్రామాయణத்துல அரியனுக்கு ஆங்கிரகிக்கப்பட்ட விஷயம் கைங்கரியம் புருஷகாரம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை அனுபவித்திருக்கார். கைங்கரியம் ஆரம்பித்தாலே ஒளிவில் காலமெல்லாம் புறநாயமன்றி வழிவிடா வடிவை செய்ய வேண்டும் நாம் தெளிவுணர்வதை திருவேங்கடத்தில் ஏற்படுத்துவது எந்த சம்பந்தம் இருக்கே அப்படின்றதுதான் ஞாபகம் வரும். ஒளிவில் காலமெல்லாம் எப்பொழுதும் ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது. உடனாய் நன்னி நினைத்து வழிவிடா அடிமை சுவார்த்த பிரயோஜனம் இல்லாம பகவானுக்கு பிரீதி பண்ணணும் அப்படின்ற ஒரு கைங்கரியம் பண்ண முடியும், அதுதான் வழிவிடா வடிமை அப்படின்னு நம்மளோட அற்புதமா சாதிச்சுட்டு போன. அப்படிப்பட்ட கைங்கரியமானது இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல இளைய பெருமானுடைய விருத்திய அவருடைய சேவையை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். அது சிவகிராமாயணத்துல ஆரம்பத்திலேயே அயோத்தியா காண்டத்துல வனவாசத்துக்கு கிளம்பச்ச பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கும் பொழுது ரொம்ப சுவர்கமான விஷயம் இதுதான். சீதா சமக்ஷம் காபுத்தம் இடம் வசனம் அப்ரவீத் அப்படின்னு தான் அங்க ஆரம்பிச்சிருக்கு. சீதா சமக்ஷம் பெருமாள நேரம் சேவிக்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. இப்பதான் சுவாமி சாதிச்சார் காணிபாகன் சுவாமி பெருமாளை சேவிக்கிறதுன்றது பிராட்டி மூலமா சேவிக்கிறது பிராட்டியும் பெருமாளையும் ஒன்னா சேர்த்து சரணாகதி பண்றது அந்த மாதிரி கிரமம் தான் நம்ம சம்பிரதாயத்தில் அங்கீகரிச்சிருக்கோம். ஆகையினால சீதா சமட்சம் பெரும் பிராட்டியோட சேர்ந்து பிராட்டி முன்னாடி இருக்கிற அவளை வச்சிருந்து பெருமாளுக்கு சரணாகதி பண்றது எதுக்கு சரணாகதி பண்றது அப்படின்னாக்க உனக்கு நான் கைங்கரியம் பண்றேன் எப்பொழுதுமே வைதர்மியம் ஏகபித்தியதே அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. வைதர்மியம் நான் இதை பண்றதுனால எனக்கு உனக்கோ எனக்கோ சாஸ்திரத்துக்கோ விரோதம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஸ்வரூபம் இப்ப இன்னொரு சுவாமி சேஷத்துவத்தை பத்தி இங்க சொல்ல போற ஸ்ரீமத் ராமாயணத்துல சேஷத்துவம் எப்படி உடக்கப்பட்டிருக்குன்னு சாதிக்க போற இந்த சேஷத்துவத்தை பத்தி ரொம்ப அழகா பாஷ்யகாரன் வேதாந்த சங்கிரகத்துல அனுசரிச்சிருக்காரு. பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துவமேவ யஸ்ய ஸ்வரூபம் சஹ சேஷனா பரஹ சேஷி அப்படின்ட்டு பார்த்துருக்காரு. அதாவது நமக்கு எதுவும் வருதான் நினைச்சுக்க கூடாது, பகவானுக்கு தான் நாம வந்து பிரீதி பண்றோம். அந்த கிரமத்துல நாம் சேவை பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும் அதுதான் நம்ம ஸ்வரூபம். அந்த கிரமத்துல போகணும். அதே வைதர்மியம் நேக வித்தியதே அப்படின்னு சாதிச்ச பழைய பெருமாள் லட்சுமணன் பெருமாளுடைய திருவடி வாழ்த்து அதுவும் பிராட்டியை வச்சுன்னு சாதிச்ச. இங்கே ஒரு விஷயம் பிராட்டியை வச்சுன்னு சொன்னதுனால பிராட்டிக்கு உபாய பாவம் புருஷகார பாவம் உபய பாவம் எல்லாம் இங்க சேர்ந்து இருக்கும். அதை வச்சு அவளை வச்சுட்டு பெருமாளுக்க சேரம் தான் நம்ம சுரூபம் அதுதான் கிரமம் அப்படின்றதையும் இங்க சொல்றாரு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆரண்ய காண்டத்துல பர்ணசாலைய நிர்மாணம் பண்ணும் பர்ணசாலை நிர்மாணம் பண்ற சமயத்துல இளைய பெருமாள் பெருமாள் கிட்ட சொல்றாரு பரவான் அஸ்தி காபஸ்து அஸ்மி காபஸ்து பொய் வருஷசதம் சித்திலே அப்படின்னு சொல்லிட்டு பரவான் அஸ்தி காபஸ்து பரவான் நான் வந்து இன்னொருத்தர எதிரானனா உடையவன் என்ன நீ உடையவன் அதனால உன்னுடைய சொத்து நான் எங்களுக்கு சொத்து அத்தனையும் நீங்க தான் பெருமாள் விட்டா எங்களுக்கு யாரும் சொத்து கிடையாது உனக்கு நாங்க எல்லாரும் சொத்து அது அதனால எவ்வளவு நாளானா என்ன உனக்கு நாங்க வந்து அதிகமாவே இருக்கோம் பரவாயில் காபஸ்த பொய் வருஷ சதம் சிதை நூறு வருஷம் என்ன எத்தனை வருஷம் தான் என்ன உனக்கு நாங்க அடிமைப்பட்டே இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவான் சக வைதேசியா கிரிசாண்டு ரம்சியத்தை நீ வைதேகி தேவி பிராட்டியோட சேர்ந்து நீ ஆனந்தமா இருந்த இந்த இந்த மலையை தேடி என்ன ஆனந்தமா அனுபவிக்கணும். நாங்க என்ன பண்ண தெரியுமா அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுபதஸ்தே நான் எல்லாத்தையும் நான் இங்க பண்றேன் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதாக சுபதஸ்தே நீ முடிச்சுட்டு இருந்தா என்ன தூங்கிட்டு இருந்தா என்ன எல்லா சமயத்திலையும் நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன், எல்லாத்தையும் நான் பண்றேன். ஸ்வயம் துர்ச்சிரே தேசே கிரியதான் ஜீவாம்பத, நீயே சொல்லு உனக்கு என்ன திருவுள்ளமோ அந்த இடத்துல நாங்க பண்றோம், அந்த இடத்துல நாங்க பண்றோம். உனக்கு என்ன திருவுள்ளமோ அதுதான் நாங்க பண்ணுவோம், எங்க இஷ்டப்படி நாங்க பண்றது கிடையாது. பெருமாள் நாம சொல்றோம், பெருமாளுக்கு அதீனமா நாம இருக்கோம்னு பெருமாள் சொல்ற. அம்பரீஷ உபாக்கியானத்தை சொல்லும் பொழுது அகம் பக்த பராதீனகம் அஸ்வதந்திர இவத் விஜ சூரிய சௌதிகின் கிரஸ்த ஹிருதயா பக்தை பக்த ஜனப்பிரியா அப்படின்னு அம்பரீஷ உபாக்கியானத்துல பெருமாள் சாதிக்கிறது. அகம் பக்த பராதீனகா, நாம சொல்லிட்டு இருக்கோம் பகவானுக்கு பராதீனமாவே நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பகவான் என்ன சொல்றான்னா, நான் பக்தாளுக்கு அதீனமா இருக்கேன், பக்தால் என்ன சொல்றாலும் அதுதான் நான் செய்வேன் அப்படின்னுட்டு துர்வாசர் கிட்ட சொல்ற வாக்கியம் அது. அதனால நீர் அம்பரீஷ மகாராஜர்கிட்ட அபச்சாரம் பண்ணிட்ட, எங்கிட்ட வந்து கேட்டா நான் எப்படி ஒன்னு ரட்சிக்க முடியும், அவர் தான் ஒன்னு ரட்சிக்க முடியும், அவர் என்ன எடுறாரோ கட்டில எடுறாரோ அதுதான் நம்ம பண்ணணும், அதனால அவர்களுடைய வார்த்தை நீ போய் அபராஷம் பிரார்த்திச்சு போகும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதனால இங்க என்ன அழகா இருக்கு, நம்ம சம்பந்தம் பெருமாள்கிட்ட நாம பராதீனமா இருக்கோம்னு நம்ம வேண்டிட்டு இருக்கோம். பெருமாளோ நான் பக்த பராதீனா இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கைங்கரியன்றது எப்படி அமைஞ்சிருக்குனாக்கா, பெருமாளுக்கு திருவிழா என்னவோ அதை யோசித்து யோசித்து அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பண்றதுன்றது ஒரு பக்தருடைய சுரூபமா இருக்கிறது. இத இளைய பெருமாள் தன்னுடைய ஜீவனமுக்க பார்த்து பார்த்து பார்த்து பண்ற அவர் தூங்கல. கிருஷ்ணபிராமணன் சொல்லுவா, என்ன சொல்லுவா, அங்கே இருந்து கிளம்பி வந்துட்டா, கிளம்பி வந்துட்டா இங்க உணவா கிட்ட உள்ள வந்திருக்கா, பெருமாள் சயின்ஸ் இருக்கார், பிராட்டி சயின்ஸ் இருக்கா, அந்த சமயத்துல யாருமே தூங்கலையா, அயோத்தியா ஜனங்கள் யாருமே தூங்கல, இளைய பெருமாள் தூங்கல, அந்த மாதிரி சுமந்திரர் தூங்கல, அந்த மாதிரி குதிரைகளும் தூங்கலையா, அயோத்தியா ஜனங்களுக்கு பயம் யாராவது நம்ம ராவணன் ஏதாவது பண்ணுவாடோ அப்படின்னு, அந்த மாதிரி சுமந்திரருக்கு பயம், அவர் மந்திரி அவர் பத்திரமா இவர் கொண்டு போய் உடனே அப்படின்னா அவரும் தூங்கல. சரி அவர் தான் போகட்டும் அப்படின்னுட்டாக்கா லக்ஷ்மணன் கேட்கவே வேண்டாம், இந்த குதிரைகள் இருக்கு அதுலாம் மிருகங்கள், அந்த மிருகங்களுக்கு பயமா மனுஷியால நம்ப முடியாது, எந்த சமயத்துல என்ன பண்ணுவாளோ தெரியாது மனுஷியா, அதனால நம்ம ராவணன் இவால வந்து இதுக்கு கரெக்டா விட்டக்கூடாது, அதனால நாம தான் பாத்துக்கணும்னு அந்த குதிரைகளும் மிஷின் பார்த்துதான். எப்படின்னா அந்த இது இருக்கு பாருங்க, எல்லா ஜனங்கள் பசு வந்து எல்லாமே தொண்ணூறு ராஜா தினேஸ்வரே அப்படின்னு ஒரு வந்து நகரஸ்தோ வனஸ்தோதா தொண்ணூறு ராஜா தினேஸ்வரே, நீங்க நகரத்துல இருந்தா என்ன வனத்துல இருந்தா என்ன, நீ தான் எங்களுக்கு ராஜா, அதனால உனக்கு கைங்கரியம் பண்றதே எங்க ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜயாபிக்கிறார். அந்த மாதிரியாக கைங்கரியம்ன்றது இவ அத்தனை பேரும் பார்த்து பண்றா இது. அதே மாதிரி புருஷகார விஷயம் நம்ம பாருங்கோ, ஏன்னா அவகாசம் இல்லாததுனால சீக்கிரம் முடிக்க வேண்டியதா இருக்கு. புருஷகார விஷயம்ன்றது அற்புதமான சம்பிரதாயம் நம்ம இது. பிராட்டி வந்து உபாயமா இருக்கான்னு சொன்னோம், உபயமா இருக்கான்னு சொன்னோம், நடுவில் இருக்கக்கூடியது புருஷகாரன்றது. இப்போ தேவநாதாச்சார சுவாமி ஒரு விஷயம் சாதிச்ச, கஜம்பா கிக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாபி வராணனா நாகாரைக்கு சந்திராசம் பாகு ராமஸ்த சம்ஸ்கிருதா அப்படின்றதுக்கு பிராட்டி பயப்படல, யானையை பார்த்து பயப்படல, சிங்கத்தை பார்த்து பயப்படல, புடிய பார்த்து பயப்படல, ஏன்னா பெருமாளுடைய தோலை பிடிச்சோம், அதனால அவ பயப்படல. இது வந்து பொதுவான அர்த்தம். பேரழுந்து ஆண்டவன் ஸ்ரீமன் ஆண்டவன் சுவாமி எழுந்தோடு இருந்தார், அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு அற்புதமான வியாக்கியானம் பண்றாரு, அதுக்கு இது அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. பெருமாள் என்ன பண்றாருனாக்கா வனவாசத்துக்கு வந்திருக்க, வந்து அவர் வந்து ராஜா ஒழியோ வேட்டையாடுறது அவருடைய சுரூபம், இவர் வந்து யானைய சிங்கத்தை புளியெல்லாம் வேட்டையாடுனாக்கா அதுங்கெல்லாம் அழாதா, அதுங்கெல்லாம் அழாதா என் அடிக்கிறாளே அப்படின்னு. அந்த சமயத்துல பிராட்டி என்ன பண்ணாலும் அப்படியே தோலை பிடிச்சுட்டோம், ஏ ராமா நீ வந்து நம்ம குழந்தைங்க இல்லையா, சிம்மமோ யானையோ புளியோ நம்ம குழந்தைகள் இல்லையா, நம்ம குழந்தைகளை நாமளே அடிக்கலாமா, நீ இப்படி அடிக்கக்கூடாது, அதுக்குதான் செத்துனா நம்ம குழந்தைய நாமே கொண்டு அர்த்தம் ஏற்படுறது, நீ வந்து சத்ரிய தர்மத்தை பண்ணாத, நீ பரமபுருஷ தர்மத்தை பண்ணு, எம்பெருமான் எந்த தர்மம்னாலும் அந்த தர்மத்தை அனுப்பி அப்படின்ற கையை நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டவே பெருமாளால பானப்பிரயோகம் பண்ண முடியல. எனக்கு ரெண்டு கையும் எடுத்துட்டா பானப்பிரயோகம் பண்ண முடியல. பண்ண முடியாததுனால அந்த சிங்கம் புலி யானை எல்லாம் தப்பி ஓடி போயிடுச்சு. அதனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. அவளுக்கு பாகூர் அமர்ச்சி நாகாலயத்து சென்றாகும், நம்ம குழந்தை எல்லாம் தப்பிச்சும் போயிடுச்சு அப்படின்னு அவளுக்கு ஆனந்தம் தானும் இல்லையா? எப்பேற்பட்ட பொருள்கள் ஒரு ரக்ஷணன்றது வெறும் மனுஷனை ரட்சிக்கிறது, தேவதைகளை ரட்சிக்கிறது முக்கியம் இல்ல. யார் ரட்சிக்கணும்? ஒரு ஜந்து, சின்ன ஜந்துலேருந்து அவர் எவ்வளவு பிராணிகள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகள். அந்த சிந்தனையில எல்லாம் பண்ணணும். பிராட்டி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஜந்துக்களையே ரட்சிக்கிறவோ, அப்படி ரட்சிக்கிறவோ சரணாகதி பண்றவாட உருவாளர்வோ அரமேஷா பரித்ராதம் ராகவா ராட்சசீகனம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றா, அபியாசா வைதேகி மம ரோசதே, ஏதத்தையும் மம ரோசதே. என் நாம வந்து வைதேகியை வந்து நம்ம யாசிப்போம் யாசிப்போம், இதுதான் வந்து. ஆனா சுவாமி சாதிச்சுட்டு போன ராட்சசிகள் யாருமே யாசிக்கல, ஆனா அவ மௌனமா இருந்துட்டா. அதுவே சம்மதமா எடுத்துட்டு பவேகம் சரணம் ஹிவஹா அப்படின்ட்டு இவ சொல்லிட்டா பிராட்டி. அதனால இவருடைய காருண்யம் இருக்கே, பெருமாளுடைய கருணையை காட்டிலும் இவருடைய கருணை ரொம்ப அதிகமானது. பாதுகாப்பு நட்சத்திரத்துல ஒரு ஸ்லோகம் தொந்தபத்தில் பாதிக்கிறார் சுவாமி, அந்த ஸ்லோகத்தை வந்து விஜயாபிச்சுட்டு முடிச்சுக்கிறாரு. அப்படின்னுட்டு சுவாமி வந்து பெருமாள்கிட்ட, பெருமாள் வந்து பல விதமான தட்சன் பட்சபாதம் அனுபவிக்கிறவன், அவன் பணத்தை கொடுக்கறதுல கெட்டுக்காரன். அத மாதிரி பட்சபாதம் அவனுக்கு தெரியாது, ஞானபாதம் தண்டிச்சிருவான். அந்த சமயத்துல பெருமாளுடைய திருவடி கீழே பாதுகைகள் ரெண்டு பேர் எடுத்துருக்கா, பாதுகா தேவிகள். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கத்துல ஸ்ரீதேவியும் பூதேவியும் எழுந்துள்ளிருக்கா. வட்சஸ்தலத்துல லயம் சொல்ற சம்பிரதாயத்துல மந்திராத்திர அழகங்கள்லாம் சொல்றது, பிராட்டி வட்சஸ்தலத்துல எழுந்துள்ளிருக்கா. அதுக்கு மேல பெருமாள் என்ன பண்ண, வராக அவதாரத்துல மகாவராமாக்கே அனாயாசமா பூதேவியத்துக்கு வச்சு கொடுத்துருக்கான். தலைமையில சேஷாத்மனாவது சிறசா பௌதியும் ததாதி அப்படின்னுட்டு சிறசா ததாதி அப்படின்னுட்டு பூஸ்துரி. அதனால அனாயாசமா தூக்கி வச்சுருக்கேன் பெருமாள் வராக அவதாரத்துல. அதனால தல்ல அவோ ரெண்டு பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி, திருவடி கீழே ரெண்டு பாதுகைகள், வட்சஸ்தலத்துல பெரிய பிராட்டியா. சரி, அதுதான் போச்சுன்னு பார்த்தா ஹதயத்துக்குள்ள தயாதேவி. ஒரு கிரகணிய சமாளிக்க முடியாம விளையாடிட்டு இருக்கணுமோ, இங்க பக்கத்துல ரெண்டு கீழே ரெண்டு வட்சத்திரத்துல ஒண்ணு தல்ல ஒண்ணு ஹதயத்துல ஒண்ணுன்னு அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்தாக்க எப்படி ஜெயிக்க முடியும் அவளை? எப்படி ஜெயிக்க முடியும்? வேடுவர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், மதம் பிடிச்ச யானையை அடைக்கிறதுக்கு நாலஞ்சு பெண் யானைகளை கொண்டு போய் நிறுத்தி விட்டுருவாங்க. அந்த பெண் யானைகளை பார்த்ததுன்னா அது ஆட இது ஆட ஆரம்பிச்சிடும். மதம் பிடிச்ச யானை தானா மதம் அடைஞ்சிடுமா? இது மதம் பிடிச்ச யானை இந்த பிரம்மனால் பழத்தை கொடுக்கறத அவ்வளவு கெட்டிக்காரன், பக்ஷபாதமே அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பகவான் இடத்துல இத்தனை தேவிகளும் ஒன்னா சேர்ந்துட்டு நமக்கோசரம் இப்படி சிபாரிசு பண்ணி உபாயமா இருந்து உபயமா இருந்து இவாளை எதுவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படியும் ரட்சிக்கிறாளே, இதை காட்டிலும் பிராட்டியினுடைய கருணைக்கு என்ன உதாரணம் வேணது? அதனால இந்த சுவாமி வந்து பாதுகாப்பு சாதிக்கிறாருக்கு அவகாசம் குறவா இருக்கு. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம், இன்னும் மகான்கள் எல்லாம் எழுந்துருக்கா. அதனால அடைய எனக்கு அவகாசம் கொடுத்ததுக்கு தன்யவாதத்தை பிரணாமத்து சமர்ப்பித்து அடைய நினைச்சுக்கிறேன். கவிதா கிக சிம்ஹாய கன்யா ரகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ சப்தசூத்ரபராய நமஹ. ஹரி தன்யவாதம். நாராயணச்சார சுவாமி அச்சயமான ரெண்டு பெரிய விஷயங்கள், அதுக்குள்ளேயும் கூட அபூர்வமான சில விஷயங்களை எல்லாம் சாதித்தார் சுவாமி, தன்யவாதா. அடுத்ததாக நாமல்பாக்கம் வாசுதேவாச்சாரியார் சொல்லுவார்.